Anatomic Therapy Foundation presents Healer Bhaskar's Anatomic Therapy, The Art of Self-Treatment. Contact phone number +91 9994221007 and 9842452508. Email anatomictherapytreatment@gmail.com. Website www.anatomictherapy.org. அடுத்தது கொழுப்பு, கொலஸ்ட்ரால், ஃபேட், இதை பத்தி பார்க்க போறோம். இது மூணு வேற வேற இல்லை, மூணு ஒன்றுதான். கொழுப்பு, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் மாத்தி மாத்தி சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு ஒன்று தான். எதுல கொழுப்பு இருக்கு, என்ன பலகாரம் தேங்காய் கொழுப்பு இருக்குன்னு சொல்றாங்களா, அதுல மட்டும் இல்ல எல்லா பொருள்லையும் கொழுப்பு இருக்குங்க. கடலையை கொடுத்தா கடலை என்ன வருதா, தேங்காவை கொடுத்தா தேங்காய் என்ன வருதா, சூரியகாந்தி சூரியகாந்தி என்ன வருதா, எள்ள கொடுத்தா எள்ள என்ன வருதா, அப்ப எல்லாத்துலயும் என்ன இருக்கா இல்லையா. கொழுப்பு என்பது ஒரு பொருள், எல்லா பொருளையும் இருக்குது, பட் கொஞ்சம் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கும். எண்ணெய் பலகார தேங்காய் நிறைய இருக்கு, ஓகேங்களா. சரி, உங்க உதாரணத்துக்கே வரேன். எண்ணெய் பலகார தேங்காய் போன்ற கொழுப்பு உள்ள பொருட்களை ஒழுங்கா ஜீரணம் பண்ணா நல்ல கொழுப்பு, தப்பு தப்பா ஜீரணம் பண்ணா கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேரு, குட் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புக்கு என்ன பேரு, பேட் கொலஸ்ட்ரால். உங்களுக்கு சொன்னா புரியுதா, உங்களுக்கெல்லாம் புரியக்கூடாதுன்னு பேரை மாத்தி வச்சிருக்கிறாங்க. HDL LDL சொல்லுவாங்க, ஒன்னும் புரியாது. ஒண்ணு இல்லைங்க, ஒழுங்கா ஜீரணமான கொழுப்பு HDL, ஒழுங்கா ஜீரணமாகாத கொழுப்பு LDL. இப்படி சொன்னா புரியுதா இல்லையா. யாராவது HDL LDL தெரியலன்னு உங்க டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே, HDL LDL என்னன்னு கேட்டு பாருங்க, அதை விட புரியாத பாஷையில பேசுவாங்க. HDL என்னன்னா ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படிம்பாங்க, நீங்க பயந்து ஓடி வந்துரும், அதுக்கு அதே பரவாயில்ல போல் இருக்கு. இந்த வைத்தியர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ஒன்னு புரியலன்னு கேட்டா அதை விட புரியாத பாஷையில பேசி இன்னும் குழப்பி விடுறாங்க. புரிஞ்சுக்கங்க, ஒழுங்கா ஜீரணமான HDL, தப்பு தப்பா ஜீரணமான LDL. இப்போ ஒழுங்கா ஜீரணமாகாத கொழுப்பு LDL உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும் பாக்கலாமா. இங்க பாருங்க, கெட்ட கொழுப்பு எங்கெங்கெல்லாம் உடம்புல தங்குதோ அதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு மூளைக்குள்ள போச்சுன்னா பக்கவாதம், பிரைன் டியூமர், பார்க்கின்சன். கெட்ட கொழுப்பு LDL ஹார்ட்டுக்குள்ள போய் அடைச்சிருச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் வால்வு அடைச்சிருச்சு, ஹார்ட் அட்டாக், பிளாக். கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்களுக்குள்ள எல்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா பிபி எகிரும். இப்போ பைப்ல தண்ணி வருது, பாதி பைப் அடைச்சிருங்க, பிரஷர் அதிகமாகுமா. கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் போய் அடையும் பொழுது சாதாரணமா இருக்கு, பிபி அதிகமாயிருதுங்க. நாம என்ன பண்றோம், பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த கொழுப்பை வெளியே அனுப்புறது இல்ல, நல்ல கொழுப்பு உள்ள அனுப்புறதும் இல்ல, அது யாரும் சொல்லி கொடுக்கறதும் இல்ல. அதை விடுங்க, வயிற்றுக்குள்ள கெட்ட கொழுப்பு போச்சுன்னு தெரியுமா, அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கலைக்குது, அசிடிட்டி. வயிற்றுல வர எல்லா பிரச்சனையும் காரணம் கெட்ட கொழுப்பு வயிற்றுக்குள்ள போகுது. அதை விடுங்க, ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுக்குங்க. லிவர் எடுத்தே முடியுமா, லிவர் கொழுப்புல தாங்க வேலை செய்யுது. அப்போ கெட்ட கொழுப்பு லிவருக்குள்ள போனா என்ன ஆகும், கல்லீருக்குள்ள லிவர் பெருசாகுமா, ஃபேட்டி லிவர். ஜாண்டிஸ் வருமா, மஞ்சக்காமாலை. லிவர் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் கொழுப்பு ஒழுங்கா ஜீர்ணமாக உள்ள போகுது. அதை விடுங்க, லிவர் என்ன பண்ணும், ஃப்ரீ டைம்ல எல்லாம் கொழுப்ப பித்த நீர் அப்படிங்கிற பைல் அப்படிங்கிற ஜூஸா மாத்தி கால் பிளாடர் அப்படிங்கிற பித்தப்பை கொடுத்து வச்சிரும். பித்தப்பை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த பைல் அப்படிங்கிற ஜூஸை வாங்கி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கும். வயிற்றுல எப்பெல்லாம் ஜீரணம் முடிச்சு சிறுகுடலுக்கு போகுதோ, இவருங்க சாப்பாடு வயிற்றுல இருக்கும் போது ஆசிடா இருக்கும், பிஹெச் வேல்யூ கம்மியா இருக்கும். ஆனா சிறு உடலுக்கு போகும்பொழுது ஆசிடை அல்கலைனா மாத்தனாதான் ஜீர்ணமாகும். ஆசிடை அல்கலைனா மாத்துறது பைல் அப்படிங்கிற பித்த நீர். அப்ப அந்த பித்த நீர் ஊத்தனாதானே சத்துப்பொருள் உரிய முடியும். இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பா இருந்ததுன்னா பித்த நீர் கெட்ட பித்த நீரா இருக்குமா, அப்ப அதை ஊத்துறா ஒழுங்கா ஜீர்ணமாகாதா? இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தப்பையில கல்லுன்னு சொல்றாங்களா, கால் பிளட்டர் ஸ்டோன். உண்மையிலே சொல்றங்க, எங்க கல்லு மண்ணா சாப்பிடுறீங்க, பித்தப்பையில எப்படி கல் வந்துச்சு? பித்தப்பையில என்ன போகும் தெரியுமா, பித்தப்பைக்குள்ள கொழுப்பு மட்டும்தான் போகும், சயின்டிபிக்கா கேட்டு பாருங்க. அப்போ கெட்ட கொழுப்பு உள்ள போய் கல்லு மாதிரி ஆயிருது. என்ன பொறுத்த வரைக்கும் பித்தப்பை கல் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு கல்லு மாதிரி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விளக்கமா சொன்னா வியாதி குணப்படுத்த முடியுமா இல்லையா? அதை விடுங்க, முகத்தை தடவி பாருங்க, பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்கும், கையை தடவி பாருங்க, ஒரு வேக்ஸ் மாதிரி என்ன மாதிரி இருக்கும், புரியல? நமது தோலை காப்பாத்துறது கொழுப்புங்க. சோப்பு போட்டு ஒரு முறை குளிச்சிட்டீங்கன்னா அது மேல இருக்க தோல் கொழுப்பு இருக்கு இல்லையா, சோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, உடம்பு அதை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும். தோலை காப்பாத்துறது கொழுப்பு. இப்ப சொல்லுங்க, கெட்ட கொழுப்பு தோல் மேல வந்து உட்கார்ந்துச்சுன்னா அப்ப தோலை காப்பாற்ற முடியாதா? ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வருமா? தோல் நோய் எல்லாத்துக்கும் காரணம் கெட்ட கொழுப்பு. எங்க அதை விடுங்க, முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குன்னு சொன்னா இல்லையா, ரெண்டு செல்லு ஒன்னா ஒட்டாதுங்க, ரெண்டு செல்லுக்கு நடுவுல கொழுப்பு அப்படிங்கிற ஒரு படலம் இருக்கும், லேயர். அப்போ உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரெயினுக்கு கொழுப்பு இல்லைன்னா செத்து போயிரும். உடம்பில் உள்ள முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்க, யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லா டாக்டர் என்ன பண்றாங்க, உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க, சிகிச்சை, அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாங்கிறாங்களா? இருதயத்தில் அடைப்பு இருந்தா என்ன பண்றாங்க, ஆபரேஷன் சொல்றாங்களா? நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் ஆபரேஷன் சொல்றாங்க, 50,000 100,000 வாங்குறாங்க, அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க, பண்ணி முடிச்சு என்ன சொல்றாங்க, இனிமேல் கொழுப்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க, என்ன பழக தேங்காய் சேர்த்திக்காதீங்க, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு கொழுப்பே சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களா? இதை நம்பி நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களா? யாரெல்லாம் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வியாதி வரும். ஆமாங்க, கொழுப்பு உடம்புக்குள்ள போகலன்னா வியாதி. முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பு கொழுப்பு தேவைப்படுதுன்னு பார்த்தமா இல்லையா? நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நோய் வருமா வராதா? புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, சர்க்கரை நல்லது, எல்லாமே நல்லது. நம்மள யாரோ டிஸ்ட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேக்குறேன், கொழுப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களே, முடி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் கொழுப்பு தேவைன்னு பார்த்தமா இல்லையா? அப்ப உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்ப சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது, நல்ல கொழுப்பு நல்லதுங்க, கெட்ட கொழுப்பு கெட்டதுங்க. உண்மையிலேங்க, எனக்கு நிறைய கொழுப்பு இருக்குங்க, அதாங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த கொழுப்பு இல்ல, டெக்னிக்கல் HDL கொழுப்பு. அப்போ 8 மணி நேரம் தொடர்ந்து பேசணும்னா எனக்கு என்ன வேணும், உடம்புல நிறைய கொழுப்பு இருந்தாதான் கொழுப்பு கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸா மாறுங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கொழுப்பு, புரோட்டீனு, குளுக்கோஸ் இதெல்லாம் வேற வேற பொருள் மாதிரி நினைப்பீங்க, ஆனா எல்லாமே ஒண்ணுதான். பயோ கெமிஸ்ட்ரி படிச்சா தெரியும். குளுக்கோஸ் என்ன, C6H12O6. புரோட்டீன் என்ன, கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன். கொழுப்பு என்ன, அதுவும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் தான். புரிஞ்சுக்குங்க, அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு மட்டும்தான் மாறும், எல்லாத்திலையும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த 4 அப்படி இப்படி இப்படி கலந்தா அது புரோட்டீனா மாறும், மினரலா மாறும், வைட்டமினா மாறும், எல்லாம் மாறுங்க. பயோ கெமிஸ்ட்ரி படிச்ச ஒருத்தருக்கு ஒரு மனித உடம்ப பார்த்தா கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் தான் தெரியும். ஏதாவது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மூலக்கூறு வாய்ப்பாடு தான் தெரியும். நான் கேட்கறேன், சில பேர் நம்ப மாட்டீங்க, அது இப்படி அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருப்பதியில ஒரு அம்மா இருக்கிறாங்க, இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. அந்த அம்மா டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க, வேற எதுவுமே சாப்பிட்டதில்லை கடந்த 15 வருஷமா. எல்லாத்து மாதிரி எல்லா வீட்டு வேலையும் செய்யறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த சரி விகித உணவுன்னு சொல்றாங்களா, கண்டிப்பாக புரோட்டீன் சேர்த்துக்கணும், கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கணும் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அத்தனை முட்டாள் தனங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த பாட்டி டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும் குடிச்சு எப்படி உயிரோடு இருக்கிறாங்க, புரோட்டீன் எங்க போனாங்க, மினரல் எங்க போனாங்க, புரியல? பால் இருக்கிற பொருள் உள்ள போய் அது என்ன, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, எதை வேணா எப்படி வேணாலும் மாத்திக்குங்க. புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புக்குள் இருக்கிற அவ்வளவு சிஸ்டம் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கும். கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அவ்வளவுதான், அது எல்லாமே காத்திலேயே கிடைக்கும், இருக்கிற பொருளை வச்சு மாத்திக்கும். சோ புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா, கொழுப்பு நல்லது. கொழுப்பு ஒழுங்கா ஜீர்ணமாகாத காரணம், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள் கிடையாது. ரெண்டாவது, சாப்பாடை ஒழுங்கா மென்னு சாப்பிடுறது கிடையாது. அதுலயும் குறிப்பா என்ன பலகார தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு எந்த டாக்டராவது சொன்னா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். ஏங்க தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, சாப்பிடாம இருக்கிறீங்களா? கோயில்ல தேங்காய் பழத்தை பிரசாதமா கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க என்ன லூசா, அறிவில்லை? உலகத்துல எத்தனையோ பழங்கள் இருக்கும் போது தேங்காவையும் வாழைப்பழத்தையும் பிரசாதமா கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க? தேங்காய் என்பது அல்கலைன், ஆசிட் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. வாழைப்பழம் ஆசிட், ஆசிட் அல்கலைன் ஒண்ணு சேர்ந்து சாப்பிட்டா எல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் கண்டுபிடிச்சு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவருங்க தேங்காவின் பிஹெச் வேலி ஜாஸ்திங்க, ரத்தத்தின் பிஹெச் வேலி 7.4ங்க. தேங்காவின் பிஹெச் வேலி 7.4 விட மேல, 7.4 விட பிஹெச் வேலி அதிகமா இருக்கிற எல்லா பொருளும் உடம்புக்கு நல்லது, கீழே உணவு கெட்டதுங்க. அப்ப அதை கண்டுபிடிச்ச நம்ம இருக்காங்க, தேங்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இவருங்க தேங்காய் எவ்வளவு நல்லது தெரியுமா? வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோட வாழலாங்க, அவ்வளவு அற்புதமான பொருள் தேங்காய்ங்கிறது. காய கல்பம், தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்தா எல்லா செல்லும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், எந்த செல்லு சாகவே சாகாதுங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். உடம்பை காய கல்பமா உயிர் போகாம பாதுகாக்கணும்னா வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு தான் உயிரோட வாழணும். அது மட்டும் வாழ்ந்தோம்னா உடம்பு காயகல்பமா இருக்கும். காயகல்பத்துக்கே முக்கியமானது தேங்காய். அதை விடுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் சில ஊர்ல பாருங்க மருந்து கொடுக்கற வீடுன்னு சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையா இந்த குடும்பம் வந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? அந்த குடும்பத்துல மருந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, எல்லா நோய்க்கும் மருந்து தருவாங்க பாத்தீங்களா, டைராசியான வீடுன்னு. அங்க போய் பாத்துருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பாலுலை பனங்கற்பட்டி கலந்து கொடுப்பாங்க. தேங்காய் பாலுல பனங்கற்பட்டி கலந்து குடிச்சா உலகத்தில் எல்லா வியாதியும் குணமாகும், உலகமாக மருந்து. அது எங்க உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக அது ரெண்டு மூலிகையை போட்டு எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாருன்னு சும்மா சொல்லுவாங்க. அதை விடுங்க, கிராமத்துல எல்லாம் பாருங்க யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு படுத்திருந்தா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைங்க உயிர் போயிரும், தந்தி கொடுத்துருங்கன்னு போயிருவார் டாக்டர். கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த தாத்தாவை பாட்டியை காப்பாத்துறக்காக தேங்காய் பால் எடுத்துட்டு வந்து வெளியூர் பேரம்பேத்தியை கூட்டிட்டு வந்து வாயில ஊத்துவாங்க. ஏன், வெளியூர் பேரன பேத்தியை பார்த்து ரொம்ப நாள் இருக்குமா, திடீர்னு பார்த்த சந்தோஷத்துல தேங்காய் பால் உள்ள போனோடனே நல்லா கேளுங்க, உடம்பின் பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாயி 4 கீழே போனா உயிர் போயிருங்க. அப்போ தேங்காய் பால் ஒண்ணுதான், வாயில ஊத்தணும்னா உயிர் போற ஒரு பேஷண்ட்டுக்கு தேங்காய் பால் ஊத்தணும்னா பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணி உயிரை காப்பாத்துங்க, உயிரை காப்பாத்துற மருந்து. அப்ப வாயில ஊத்தி அந்த தாத்தா நம்ம எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, உயிர் போற தாத்தாக்களை பாட்டிகளை தேங்காய் பால் ஊத்தி காப்பாத்தினாங்க. இது அந்த காலம். இந்த காலத்துல நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு இழுத்துக்கோ பிடிச்சுக்கோன்னு படுத்திருந்தா தேங்காய் பாலை கொடுக்கறதில்ல, ஆனா மாட்டு பாலையும் கொடுக்கறது இல்லைங்க. இந்த கடையில் வைக்கிற பேக்கெட் பேலை வாங்கி ஊத்தி வாயில ஊத்தி சிக்க வச்சு அன்னைக்கே சோழி முடிச்சு போட்டு போயிடுறாங்க. இனிமேல் உங்க வீட்டுல யாராவது தாத்தா பாட்டி இழுத்துக்கோ பிடிச்சுக்கோன்னு படுத்திருந்தா தயவு செய்து மாட்டுப்பாலை கொடுத்து கொலை பண்ணாதீங்க, தேங்காய் பாலை கொடுத்து காப்பாத்துங்க. ஆனா அப்படி உங்க தாத்தா பாட்டியை காப்பாத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு, சொத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அவ்வளவு சீக்கிரம் போகாதுங்க. சொத்து வேணும்னா பாக்கெட் பால், பால் வேணும்னா தேங்காய் பால், முடிவு பண்ணிக்கிங்க. பல பேர் முடிவு பண்ணிட்டீங்க பாக்கெட் பால் தாண்டி எத்தனை நாளா சொத்தை பிரிக்காம இருக்கிறது. உங்களுக்கு நீங்க உங்க தாத்தா பாட்டிக்கு பாக்கெட் பால் ஊத்துறீங்கன்னா குழந்தை பாத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அதே தான் சீக்கிரம். புரிஞ்சுக்கங்க, தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காவை சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல, தேங்காவை கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்பு, கொதிக்காம பச்சையா சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க. சாம்பார்ல தேங்காவை போட்டு எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போகுது. திருநெல்வேலி பக்கத்துல போனீங்கன்னா ஒரு உணவு இருக்கு, சொதின்னு பேர், அதாவது பெஸ்ட் ஃபுட் இன் தி வேர்ல்ட் பாருங்க. அதுல தேங்காய் பாலை எடுத்து கொதிக்க வைக்க மாட்டாங்க, அடுப்புல லேசா காய்கறி எல்லாம் மத்ததெல்லாம் தனியா சமைச்சு வச்சு கடைசியா தேங்காய் பால்ல போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு லேசா சூடு பண்ணி கொடுப்பாங்க, சொதி அப்படின்னு. வேர்ல்ட் சூப்பர் ஃபுட்டுங்க. தேங்காய் பாலை கொதிக்க வைக்காம குடிச்சா தாங்க நல்லது. நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, நான் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா நாட்டு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எல்லா நாட்டுடைய பாரம்பரிய உணவு தேங்காய் இருக்குங்க. கேரளா போய் பாருங்க, தேங்காய் சாப்பாடு தான் பாரம்பரிய உணவு. மலேசியால போய் பாருங்க, நாசி லம்மான்னு சொல்லுவாங்க. நாசில்லம்மா அப்படின்னா மலாய தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா தேங்காய் சாப்பாடுன்னு பேரு. ஆனா இப்ப தேங்காய் சாப்பாடு மாறி போய் கருவாடு சாப்பாடு ஆயிடுச்சது. இப்ப மலேசியால போய் நாசில்லம்மா கேட்டீங்கன்னா கருவாடு சாப்பாடும் தருவாங்க. நான் கேட்டேன் இது தமிழாக்கம் சொல்லுங்கன்னு, தேங்காய் சாப்பாடு சொன்னாங்க, தேங்காவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாறி போச்சு. சிங்கப்பூர்ல செண்டூல்னு சொல்லுவாங்க, தேங்காவையும் தேங்காய் பூவில் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு கலக்கி கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, எல்லா நாட்டு உணவுலையும் தேங்காய் தாங்க அது பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தேங்காவை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு சொன்னா அதிகமாக நம்புவீங்க? தேங்காய் நல்லது. அடுத்தது எண்ணெய் பலகாரம் நல்லதுங்க. எண்ணெய் ஏன் தெரியுமா சேர்த்திக்கிறோம்? நமது உடம்பில் கொழுப்பு வேணுங்கிறத சேர்த்திக்கிறோம் தெரியுங்களா? எண்ணெய் சேர்த்திக்கிறதே கொழுப்புக்காக தாங்க. ஆனா எண்ணெய் சேர்த்திக்காதீங்கிறாங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. இதுல என்ன காமெடினா, கடையில் விற்கிறாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் விளம்பரம் பண்றாங்க இல்லையா, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு உணவில் சுகரை எடுத்துட்டா குப்பைன்னு பார்த்தோமா, எண்ணெயில் கொழுப்பு எடுத்துட்டா குப்பை. எண்ணெயில கொழுப்பை எடுத்துட்டா அப்புறம் எண்ணெய், அதுக்கு எண்ணெயின்னு பேரா? கிடையாது. கொழுப்பு வேணுங்கிறக்காக தான் எண்ணெய் சேர்த்திக்கிறோம், அதை நீக்கிட்டு விளம்பரம் பண்றாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாம் உடம்பு கெடுதல். வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயில், கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாமே உடம்புக்கு கெடுதல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் ஒண்ணுங்க, சரிங்களா? நீ நினைக்கிற மாதிரி வேற வேற கம்பெனி இல்ல, எல்லா சோப்பு சீப்பு கண்ணாடி பேஸ்ட் எல்லா கம்பெனி ஒருத்தனோட சொந்தம். அவன் என்ன பண்றான், எண்ணெயில் உள்ள நல்ல பொருளை எல்லாம் எடுத்து மற்ற கம்பெனிக்கு கொடுத்துட்டு குப்பை எண்ணெயை வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கடையில விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் நல்லெண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் கடலை எண்ணெயே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க, இந்த ரேட்டுக்கெல்லாம் யாரும் கொடுக்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா மாசமும் நல்ல எண்ணெய் ஒரே ரேட் இருக்கா? எள்ளுடைய விலை ஒவ்வொரு மாசம் ஏறுது இறங்குது, அப்படி இருக்கும்போது எப்படி வருஷம் ஃபுல்லா ஒரே ரேட்டுக்கு நல்ல எண்ணெய் கொடுக்க முடியும்? இன்னொன்னு யாருக்கா தெரியுமா, கடையில் விற்கிற எந்த எண்ணெயும் நல்ல எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ கிடையாதுங்க. ஒரு லிட்டர் எண்ணெயில 380 மில்லி லிட்டர் லிக்யூட் பாரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பைப் ப்ராடக்ட கலக்குறாங்க. அதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு கெடுதலுங்க. அதனால புரிஞ்சுக்கங்க, டிவியில விளம்பரம் வர எந்த ஒரு எண்ணெயும் முதல்ல வாங்காது. அப்புறம் என்னங்க பண்றது, ஐடியா கொடுக்கறேன், நீங்களே அரைச்சு சாப்பிடுங்க. எப்படி அரைக்கிறது, எள் எண்ணெய் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறேங்க. மார்க்கெட்டுக்கு போங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு வாங்குங்க. நல்லா கேட்டுக்குங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு தான் வாங்கணும், 5 கிலோ 3 கிலோ எல்லாம் பத்தாது. ஏன் தெரியுமா, அவ்வளோ ஒரு மிஷின்ல 5 கிலோ போட்டா எங்க இருக்குன்னே தெரியாது. குறைஞ்சபட்சம் 20, 30, 40 கிலோ வாங்குங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள் வெயில்ல காய வைங்க, குப்பையெல்லாம் எடுங்க. 20 கிலோ கருப்பு எள்ளுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி தனியாக எடுத்துட்டு போகணும், சேர்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கு எள்ளையும் பனங்கருப்பட்டியும் தனியாக எடுத்துட்டு போங்க. எள்ளு என்ன அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அதை தேடி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாவு ஆட்டுறாங்க இல்லையா, அரிசி மாவு கோதுமை மாவு ஆட்டுற அந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க எங்க இருக்குன்னு. அங்க கொண்டு போய் எல்லையும் பனங்கருப்பட்டி கொடுத்தீங்கன்னா கண்ணு முன்னால எல்லையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க. பனங்கருப்பட்டி எதுக்குன்னா, வெறும் எல்லை மிஷின் அரைக்காது, பனங்கருப்பட்டி போட்டாதான் அரைபடும். அதுக்கு அதுக்காக அரைக்கிறதுக்காக அதை போட்டீங்கன்னா அரை மணி நேரத்துல எள் எண்ணெய் தயார். எடுத்துட்டு வந்து வெயில்ல ஒரு நாள் காய வச்சீங்கன்னா அது இருக்கிற குப்பை எல்லாம் கீழே இறங்கிடும். மேல் இருக்க எண்ணெய ஒரு டப்பால ஊத்தி பனங்கருப்பட்டி ஒரு பீஸ் உள்ள போட்டு வச்சீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் கெட்டே போகாது. உலகத்திலேயே சூப்பர் எண்ணெய் நீங்க அரைக்கிற எண்ணெய் தான், புரிஞ்சுக்கங்க. அதாவது எந்த எண்ணெயும் நல்லெண்ணெய் இல்லைங்கறனால நாம தயாரிச்சா மட்டும்தான் உண்மை. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எதுவுமே எண்ணெய் இல்லைங்க. நீங்க கிராமத்துல தாத்தா பாட்டி எல்லாம் போய் பாருங்க, அவங்க வீட்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அவங்களே ஆட்டி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, அது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நானே சொல்றேன், உங்களால அரைக்க முடியலையா, எங்க உங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனா கிராமம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு கிராமத்துல போய் ஒரு தாத்தா பாட்டி கிட்ட எத்தனை பேர் வேலை வெட்டி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, கடையில கொண்டு கொடுக்குற காசுக்கு பாட்டி நான் உங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு பணம் தர பாட்டி நீங்களே அரைச்சு கொடுங்க, அந்த பாட்டி அரைச்சு தருவாங்களா இல்லையா? ஒருத்தருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சா இல்லையா? 10 ரூபா சேர்த்து எடுத்து போட என்னப்போ, எங்கேயுமே கொடுப்பீங்களாமா? நம்ம ஊர்ல கிராமத்தில் 4 பேருக்கு வேலை கொடுத்த என்னப்போ? புரிஞ்சுக்கங்க. இனிமேல் என்ன வேணும்னா, என்ன வேணும்னா நீங்களே அறைங்க. இல்லையா லேபர் வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வைங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுங்க. எள்ளுன்னு எவ்வளவு பிரமாதமானது தெரியுமா? ஒரு நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க, அங்க ஒருத்தர் வந்தார், வந்துட்டு எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேன்னு காமிச்சாரு எங்கிட்டயே. இத்தினோண்டு மருந்துங்க, சின்ன டப்பா இன்குலர் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. எங்கிட்ட சொன்னாரு, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து, டெய்லி நாக்கில் காலையில வெறு வயிற்றுல 4 சொட்டு ஊத்தினா போதுனாரு. எனக்கு எப்படி இருக்கும், நான் 5 நாள் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறேன், 4 சொட்டு ஊத்தினா போதுனாரு. இது ஊத்தி நிறைய பேர் குணமாயிட்டாங்க. வேற ஏதோ சொன்னாங்க, அந்த மருந்து சாப்பிட்டோம் எல்லாமே குணமாயிருச்சுன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டேன், அது என்ன மருந்துன்னு. சொல்ல மாட்டேன், ரகசியம். ஆனா ஒண்ணு பண்ணுங்க, உங்களை நம்பி நிறைய பேர் கூட்டம், அந்த நாட்டில் ஒவ்வொரு தடவையும் 500 பேர் 300 பேர் வருவாங்க. அவர் சொன்னாரு, வர்றவங்கிட்ட எல்லாம் இந்த மருந்து வித்து கொடுங்க. அது எவ்வளவு தெரியுமா, இந்திய மதிப்புக்கு 7000 ரூபாய் இத்தினோண்டு. இதை வித்து கொடுங்க, ஆளுக்கு பாதி கமிஷன் அப்படின்னாரு. எங்கிட்டே வந்து, நான் மருந்து மாத்திரையே வேண்டான்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து மருந்து கொடுத்து வித்து கொடுங்க, காசு கொடுக்கறேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம். ஆனா எனக்கு என்னன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. கேட்டா சொல்லவே மாட்டேன்ட்டாரு. நானும் கேட்டு பார்த்தேன், சொல்லவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணா, அவர் ஏமாத்தி கூட்டிட்டு போய், இங்க பாரு அடுத்த மீட்டிங்ல இருந்து நான் விக்கிறதுக்கு ரெடி, ஆளுக்கு பாதி பாதி கமிஷன். சோ போய் சொன்னேன், ஆனா ஒண்ணு, இது என்னன்னு சொல்லு, அப்பதான் விற்பேன் அப்படின்னாரு. தனியா கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம உட்கார வச்சு, இங்க பாருங்க எங்கிட்ட நான் சொல்றேன், யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, எங்கிட்ட நீ முதல்ல சொல்லு. சொன்னாருங்க, அப்படியே ஆடி போயிட்டங்க. ஒரிஜினல் நல்லெண்ணெய் அவ்வளவுதான், அத குட்டி பாட்டில் போட்டு 7000 ரூபாய் நாக்கில் 4 சொட்டு விடணும் மாமா. அப்புறம் தான் புரிஞ்சுது, இதை தங்க கிராமத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. கிராமத்துல பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைகளை எல்லாம் காலையில கூப்பிட்டு வெறு வயித்துல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துவாங்களா இல்லையா? காலை எந்திரிச்சு உடனே வெறு வயித்துல நாக்குல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊத்திட்டா ஆரோக்கியமாக வாழலாம். அதை எவனோ கத்துக்கிட்டு போய் அதை ஒரு பெரிய கம்பெனியா வச்சு பேர் வச்சு அதுக்கு பவர் பாயிண்ட்ல வச்சு கோட்டு போட்டுட்டு எல்லாரும் மல்டி லெவல் பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் கூடி சீக்கிரம் இங்கேயும் வரும், எல்லாம் போவாங்க மீட்டிங் மீட்டிங் கூட்டம் கூட்டமா போய் அந்த சதுரங்க வேட்டை மாதிரி போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டில் விற்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், இது இந்த நாட்டில் கிடைக்கும் அதிசயமான மூலிகையும்மா, அப்போ உட்காந்து சாப்பிடுவீங்க. யாரெல்லாம் உங்க பாட்டி தாத்தா சின்ன வயசுல நல்லெண்ணெய் வாயில ஊத்தும் பொழுது டிமிக்கு கொடுத்துட்டு ஓனைங்களோ, இன்னைக்கு மூட்டு வலி முழங்கால் வழின்னு உட்கார்ந்துருப்பீங்க. புரிஞ்சுக்குங்க, நல்லெண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, நல்லெண்ணெய் அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் வாங்கி உங்க ஊர்ல பிக்ஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. நீங்க அரைச்சு விற்க வேண்டாம், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்க, நல்லெண்ணெய் அரைக்கிறது இப்படிதான், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்க, நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், சப்ளை பண்ணுங்க, ஊர்ல சப்ளை பண்ணுங்க, வந்தாங்கன்னா அரைச்சு கொடுங்க. மிஷின் எங்கேயும் கிடைக்கிறது இல்ல, பிசினஸ் பண்ண மாதிரி ஆச்சு, சமுதாயத்துக்கு நல்லது பண்ண மாதிரி ஆச்சா இல்லையா? அடுத்து புதுசா ஒன்று ரிலீஸ் பண்ண போறேன், சைனால பேசிட்டு இருக்கிறேன், வீட்லயே அரைக்கிற மாதிரி குட்டி மிஷின் இத்தினு தான் இருக்குது, ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துடும் சரிங்களா? வந்தோன்னு உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அந்த மிஷின்ல நீங்களே எள்ள போட்டு இப்படின்னு சுத்தமா என்ன வந்துடும், வேலை மிச்சம், கேரண்டி. நம்ம போடுற எள்ளு ஒரிஜினல் எள்ளு நமக்கு தெரியுமா இல்லையா? என்ன தெரிச்சு நம்ம டெய்லி சும்மா தான் உட்காந்து டீ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சுத்திட்டு அழுங்க. சோ புரிஞ்சுக்குங்க, எண்ணெய் நல்லது, கடையில் விற்கிற எண்ணெய் கெட்டது, சாப்பிடுற முறை சரி இல்லையா? இப்படி ஒழுங்கா ஜீர்ணமாகாத எண்ணெய் கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. இப்ப சொல்லுங்க, எந்த டாக்டராவது ஆபரேஷன் பண்றாங்களே தவிர இனிமேல் எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உருவாகும்னு சொல்லி கொடுத்தாங்களா? எச்டிஎல் எல்டி பத்தி இவ்வளவு விளக்கமா பேசினாங்களா? புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் நல்லது, நல்ல கொழுப்பா இருந்தால் நல்லது, கெட்ட கொழுப்பா இருந்தா கெட்டது. அதனால இனிமேல் எண்ணெய் பலகாரம் தேங்காய் தைரியமா சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் கொழுப்பு நோய் இருக்கோ எண்ணெய் பலகார தேங்காய் 3 நேரம் சாப்பிடுங்க, நோய் குணமாயிரும். ஆனா சாப்பிட்ற முரணை சொல்லி கொடுப்பேன். சில பேரு அந்த ஒரு வீட்டுக்கு போவாங்க விருந்தாளியா, ஒரு பஜ்ஜி சுட்டு வச்சிருவாங்க எண்ணெய் பலகாரமாமா, நான்லாம் சாப்பிட அப்படியே பயப்படுறது, நான்லாம் சாப்பிட மாட்டேன், அது என்ன பலகாரம். அவங்க கெஞ்சுவாங்க, பிளீஸ் உங்களுக்காக தாங்க நாங்க போய் கஷ்டப்பட்டு செஞ்சேங்க, முதலே சொல்லிக்க வேண்டியதானே, ஒண்ணு சாப்பிடுங்க அம்மாங்க. என்ன பண்ணுவீங்க, அப்படியே வேண்டாத வெறுப்பா பார்த்து பஜ்ஜி எடுத்து கையில வச்சு அப்படி புளியறது, என்ன இருக்காமா அந்த பஜ்ஜி, அப்படி புளிஞ்சா என்ன ஆகும், பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அப்புறம் பேப்பர் எடுத்து தட்டுறது, தட்டு தட்டு தட்டு எண்ணெய் எல்லாம் பேப்பர்ல வாங்குறது, அது சப்பாத்தி மாதிரி ஆயிரும். அப்புறம் எடுத்து சாப்பிடுறது. ஹலோ, உங்களுக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக குட்டி பச்சிக்கு இவ்வளவு தண்டனையா? பாவங்க, அது அழுகும். இனிமேல் எந்த வீட்லயாவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா எடுத்து புளிங்க. என்ன வரலன்னா, ஹலோ, பஜ்ஜியில என்ன பத்தலன்னு ஒரு டம்ளர்ல எண்ணெய் வாங்கி வச்சு பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, ஒண்ணு ஆகா. பிரச்சனை பஜ்ஜியில இல்ல, பிரச்சனை தேங்காவில இல்ல, சாப்பிட தெரியல. அதனால இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், என்ன பலகார தேங்காய் பஜ்ஜியை எப்படி சாப்பிடுறதுன்னு நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். இங்க பாருங்க, ஒரே காமெடி. பஜ்ஜி சாப்பிட தெரியல, அதுக்கு ஒரு கிளாஸ், அதுக்கு ஷூட்டிங், அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். ஊருக்கு போய் சொல்லுங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, பஜ்ஜி சாப்பிடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டு கிளாஸ் கோர்ஸுக்கு போக வேண்டியது இருக்கு. சோ புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை ஒழுங்கா ஜீர்ணமாகலன்னா சர்க்கரையும் நூறு நோய்களும். கால்சியம், அயோடின், சோடியம், அயன் ஒழுங்கா ஜீர்ணமாகலன்னா தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நூறு நோய்கள். கொழுப்பு ஒழுங்கா ஜீர்ணமாகலன்னா நான் நூறு நோய் சொன்னா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, நிறைய சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் வருங்க. இப்ப சொல்லுங்க, தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்போ தோல்ல நோய் வந்ததுக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கின் டாக்டர் போய் பாக்குறீங்க, அவருக்கு கெட்ட கொழுப்பு தெரியல, என்ன பண்ணுவீங்க, பிரெயின் டியூமருக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம், நீங்க பிரெயின் டாக்டர் போறீங்க. புரிஞ்சுங்களா? கொழுப்புங்கிற ஒரே ஒரு ஒரு பொருள் கெட்டு போனா ஒரு நூறு வியாதி வருது, வேற வேற பேர் தான் இருக்குது. அப்புறம் எப்படி தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை பார்க்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா நூறு வியாதி வருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்ல. வைட்டமின் ஏ ஒழுங்கா ஜீர்ணமாகலைன்னா கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதி வரும். வைட்டமின் பி ஒழுங்கா ஜீர்ணமாகலைன்னா மசில் சம்பந்தப்பட்ட வியாதி வரும். வைட்டமின் டி ஒழுங்கா ஜீர்ணமாகலைன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி வரும். வைட்டமின் இ ஒழுங்கா ஜீர்ணமாகலைன்னா குழந்தையின்மை, ஆண்மைக்கிருவு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும். வைட்டமின் கே ஒழுங்கா ஜீர்ணமாகலைன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாயிரும், இந்த ரத்தம் உறையாது. இப்ப எல்லாம் புதுசா சில குழந்தைகளுக்கு நோய் வந்துட்டு இருக்கு, அடிபட்டா ரத்தம் போயிட்டே இருக்கும், நிக்காது. அதுக்கு 5000 ரூபாய்க்கு ஊசி வச்சிருக்காங்க, அது போட்டா தான் நிக்கும். காரணம் என்ன, வைட்டமின் கே கெட்டு போச்சு. புரிஞ்சுக்குங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா ஒவ்வொரு பொருளுக்கும் நூறு வியாதி வருங்க. அப்போ நூறு பொருள் இருக்கு, நூறு இன்ட்டு நூறு யோசிச்சு பாருங்க, 10,000 நோய் வரும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா சமையலும் கெட்டு போகுமா? சமையல் ரூம்ல உப்பு கெட்டு போனா பாயாசம் கெட்டு போகுமா? கெட்டு போகாது, ஏன்னா பாயாசத்துல உப்பு போடுறதில்ல. அந்த மாதிரி நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன உடனே அந்த பொருள் எந்தெந்த உறுப்புக்கு தேவைப்படுதோ எல்லா உறுப்பு கெட்டு போகுது, எந்த உறுப்பு நிறைய பயன்படுத்ததோ அங்க முதல்ல நோய் வருது. உதாரணமா உங்களுக்கு மூட்டுல நோய் வந்துருச்சு, மூட்டு வலி வச்சுக்கங்களேன், இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்ல, மூட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. சோ மூட்டு கெட்டு போனது முதல் முதல்ல சொல்லிருச்சு, ஆனா சொல்லாம நிறைய உறுப்புகள் கெட்டு போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்பும் கெட்டு போகும், எந்த உறுப்பு முதல்ல கெட்டு போகுதோ அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். இப்ப சொல்லுங்க, இந்த உறுப்பில் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அந்த பொருளை சரி பண்ணா தானே எல்லா வியாதி குணமாகும். நீங்க இந்த உறுப்புல ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆபரேஷன் பண்ணும் பொழுது மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு உறுப்புக்கா நோய் வந்துட்டே இருக்கு, இந்த நோய்க்கும் அந்த நோய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. ஆக மொத்தம் இப்ப 5 விஷயத்துல ஒரு விஷயத்தை நாம தெளிவா கத்துக்கிட்டோம், என்னது, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதி. கிரி ஐயா பப்ளிகேஷன்ஸ். People can purchase Hila Bhaskar's DVDs, books and other authors' DVDs, books from Giriyaya Publications. The public can get benefit of utilizing them. For contact, phone number +91 9629032767. Email giriyayapublications@gmail.com. Website www.giriyapublications.com. And people can use this website for online purchase.